லயக்கிரம வடிவ அபவாத விலக்கணங் கூறல் காரியமாகிய பிரபஞ்சத்தையும் அதற்கு காரண அதிஷ்டான மாகிய பிரம்மத்தையும் சுருதி விதி எனுபவ வாயிலாக ஆராய்ந்து பார்க்குமிடத்து அவை ஆடையும் நூலும் போலவும் ஆபரணமும் பொன்னும் போலவும் கழம் மண்ணும் போலவும் கற்பிதத்திற்பேதமாய் வாசவத்தில் அபேதமா. ஆதலால் சூலத்தேகழல் அவ்வேகிதமிறக ஒன்றிலிருந்து மற்றொன்றுண்டானபடியே முறையாக ஒடுக்கி ஆத்மாவிற்கு வெறுகாத பிரம்மத்தைத் தவிரப் பெறுதன் தென்பதில்லை என்றுணர்வது அபவாதமா. நாற்பது டோட் அதத் வியாவிருத்தி அவ்வல்லாததை நின்றும் நீங்குதல் மடமையின் துயரு மவயவ நிறைந்த வடிவமுமுடையனா நின்றே படர்தரு மவற்றிற்கேற்றவன் நடையார் பாசமும் பந்தமும் உளவான் சடமுறும் இவற்றிலேதுமொன் ரல்லேன் தசைநரம் பெண்புனி ரல்லேனுடலின் மேலான பரம்னா நின்று முருதியோர் மாயசற்றுணர் என்பது ஞானவாசிட்டம். தோர் சூலசரீர முதல் அவ்வியக்கமீராயுள்ளவற்றை பிரமத்தில் ஒடுக்கிக் காண்டலாவது நூலிற்றோன்றிய வாடை நூலை என்றியும் பொன்னிற்றோன்றிய பனிப்பொன்னை என்றியும் மண்ணிற் தோன்றிய கடம் மண்ணை என்றியே மில்லாமை போன்று பஞ்சீகிருத பூதத்திற்தோன்றிய சூலதேக முதலியன பஞ்சீகிருத பூதத்தை என்றியும் அஞ்சீகிருத பூதத்திற்றோன்றிய அந்த பஞ்சீகிருத பூதம் அப்பூதத்தை என்றியும் அவ்வம்சீகிருத பூதத்திலேயே தோன்றிய சூக்கும சரீரம் அதனை என்றியும் கைவல்லிய நவநீதம். நாற்பத்தொன்று தூடனத்தமத்தில் வந்த தோற்றமான் சத்தி செய்ய மேலனை விகாரன் சொன்னி இரண்டு சுத்திகளின் தீரே மூடலான் சத்தி செய்ய மோகமும் சொல்லும் ஐயா கேளரக் குருவே என்ன கிருபையோ தருள் செய்வாரே. நாற்பத்திரண்டு தானிகர் தனக்கா மீசன் தனையந்தன் களைத்தாங் கண்ட நானிக தமைய மன்றி நாசின் பாதி என்ன மூனிடையீர்கள் உள்ள துணர்விழி குருடாம் வண்ணம் வானிலன் திசைகள் மூடு மழை நிசி இருள் போன் மூடும் சீவினா பரமகுருவே தேவரீர் இதுகாரும் தமோகுணப் பிரதான மாயை தோன்றிய ஆவரண விக்ஷேபம் என்னன் சத்திகள் இரண்டனுள் விக்ஷேப் சக்தி செய்யும் விருப்பிற்கிடமான ஆகாயாதி பிரபஞ்ச வடிவ காரியத்தைக் கூறியருளினீர். இனி ஆவரண சத்து செய்யும் மோகத்தையும் எனது தீமைய கலுமாறு கூறியருளும்படி பிரார்த்திக்கின்றேன். நாற்பத்தொன்று குவிழை அன்பனே ஆவரண் சக்தியானது சர்வஞ்சத்துவாதி குணங்களாலே தனக்கொப்பு முயர்வு மின்றிய பரமேஸ்வரனையும் தமது அவ்வம்சீகிருத பூதத்துள்ளும் பிருதிவி அப்புவையன்றியும் அப்பு தேயுவையன்றியும் தேயு வாயுவையன்றியும் வாயு ஆகாயத்தையன்றியும் அவ்வாகாயமும் தமோகுணப் பிரதான மாயையின் விக்ஷேப் சக்தியற்றோன் தினமையின் அத்ததனையன்றியும் ஆவரண் சக்தியும் விக்ஷேப் சக்தியும் தமோகுணப் பிரதான மாயை தோன்றினமையின் அவை எதனையன்றியும் அத்தமோகுணப் பிரதானமாயியும் ஜீவ்வியவகாரத்திற்கே துவாகிய அவித்தையும் ஈஸ்வர வியவகாரத்திற்கேதுவாகிய மாயையும் அகங்காரத்தில் தோன்றினமையின் அவை அகங்காரத்தையன்றியும் அகங்காரம் மகத் தத்துவத்தில் தோன்றினமையின் அதுதனையன்றியும் அம்மகத்தத்துவம் அவ்வியத்தத்தில் தோன்றினமையின் அதுதனையன்றியும் அவ்வல் வியக்கம் கயிற்றின் கணரவு போன்று பிரமத்தின்கண் கற்பனையாயிருத்தலின் அது பிரமத்தை என்றியுமில்லை என்றறிவதா. ஒன்றான சித்தே பிரபஞ்சத்திற்குபர்தான காரணம் பிரமத்தை தவிர வேறின்று. ஆதலால் இந்த சகல பிரபஞ்சமும் பிரமமே வேறென்று டோட் என் பதயோக்ஷிகோபனிஷத் என்று அப்பரற்குபாதியாகிய மோக்காரணியா மாயை வேதாந்த சூளாமணி கூறுவதும் இவ்வீசன் சத்தனன் தன்னை மறைப்பிலாமையினார் தகவதி தேடிலன் என்று திருப்போரு சந்நிதி முறை கூறுவது மிங்கறியத்த கனவாம். எழுபத்திரண்டு தத்துவ விளக்கப்படலம் நாற்பத்தி மூன்று பூண்டமாம் பிரமத்துக்கும் பொறுத்துள்ள விகாரன் கற்கு மாண்ட கூட்டத்தனுக்கு மகத்துள்ள விகாரன் கற்கும் தோன்றிய பேதன் சற்றும் தோன்றாமன் மறைத்து மூடு மூன்றிய பவவி யாதியுண்டாக்கும் உபாதி ஈதி. நாற்பத்தி நான்கு ஆதார மறைந்து போனா லாரோபம் எங்கே தோன்று மாதார மறையாதாகி லாரோபமில்லையே என்றா லாதாரன் சமம் விசேட மாமென விரண்டு கூறா மாதாரன் சமமாமென்கு மாரோபம் விசேட மாமே. ஆகாயம் நிசவடிவினையுள்ளவாரறிந்த ஞானிகளையும் மறையாது பூமி திக்கு என்ற திடக்கத்தனவற்றை விழிக்குத் தோன்றவாறு மறைக்கின்ற கார்காலத்திரவினருள் போல பிரத்யேகாத்மாவில்லை நாஸ்தி அத்திருந்தால் தோன்றதா பாதி என்று வியவகரிக்கும் ஜீவர்கள் அது ஞான திருஷ்டியானது குரலாகுமாறு அதனை மறைக்கும். அவதி ஆவரண் சக்தி செய்யும் மோகமாம். 42 சீவினா, இதனை விளக்கிக் கூறியருளும்படி பிரார்த்திக்கின்றேன். குபிடை, பரிபூரண வடிவ பிரமத்திற்கும் புறம்பே இதமாகார விருத்திக்கு இதனும் வடிவ ஞானத்திற்கு விஷயமாயுள்ள ஆகாசாதி வடிவ பிரபஞ்சத்திற்கும் பிரமத்தினும் வேறு காது ஞான வடிவாயுள்ள கூடுசனுக்கும் அகத்தே அகமாகார விருத்திக்கு நானினும் வடிவ ஞானத்திற்கு விஷயமாயுள்ள அகங்கார முதலிய தத்துவம் கற்கும் உள்ள வேறுபாடு ஞான திருஷ்டிக்குச் சிறிதும் விளங்காதபடி அவ்வேறுபாட்டினை ஆவான் சக்தி மறைக்கின்றது. இங்ஙனம் மறைப்பதால் இது பிறவிப்பணியை உண்டாக்குள்பாதியா இருக்கின்றது. 43